சிறு சிறு உறவுகள் பிரிவுகள் என் நினைவுக்குள் வர வர கசக்குது கசக்குது என் இளமையும் நினைத்தது நடந்தது முடிந்தது என் கனவுக்குள் என்னாச்சோ தெரியலையே. நினைத்தது நடந்தது முடிந்தது என் கனவுக்குள் என்னாச்சோ.